மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன்பிகள் கண்ணீர் மழை நனைந்தே நான் வாழ்த்தினே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உன் அண்ணன் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் சின்னஞ்சிறு கிளியே வா செம்பவள கொடியே வா திரை போல் நுதலி அணியும் திலகம் நிலையாய் வாழட்டுமே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மாமன் தோழில் நின்று பொன் ஊஞ்சல் ஆடும் அன்று ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஆடுதம்மா ஆனந்த மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் ஓடுதம்மா குங்குமத்து சிமிழேவா தங்கம் தந்த தமிழேவா கொடியில் அரும்பி மலர்ந்த மலரே நீ வாழ்கவே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மழை நனைந்தே நான் வாழ்த்தினே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம்